கொடருதா, வெக்கம் உடையுதா, முத்தம் கொடருதா. உருகுதே மருகுதே ஒரே பார்வையானே, அலகமே சொழருதே உன்னை பார்த்ததாலே. சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா. பேசி பேசி விடியது இரவு, ஏழு கடல் தாண்டித்தான், ஏழு மலை தாண்டித்தான், இங்க ரத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிறேன், காட்சியா சொக்கித்தானே போகிறேன்.